வணக்கம் கைலாஷ், வணக்கம் மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த புயலோட பாதிப்புங்கிறது எல்லாருக்கும் சராசரியாக ஏற்படுறது தான். இந்த புயலுங்கிற ஒன்று வந்து முதல்ல எப்படி புரிதல் வச்சுருக்கணும்னா, இந்த புயல் மட்டும் இல்லைன்னா உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மழையே கிடையாது. இந்த இடத்த புரிஞ்சுக்கிறோம், நம்ம நிறைய விஷயங்களை வந்து தவறாக புரிஞ்சுக்கிறோம். ஆபத்துகளை வந்து சரியாக எதிர்கொள்கிறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் தயாராக இருந்தாங்க. ஐப்பசி கார்த்திகை அடைமழைங்கிற காலத்தில் தான் புயலுங்கிற ஒன்றே உருவாகும், மற்ற நாளில் கிடையாது. ஆடி மாதத்தில் சூறாவளி, சூறை காற்றுன்னு சொல்கிறது. ஆடிக்காற்று அம்பிகையும் நகர்த்தும் அப்படிங்கிற பழமொழியும் உண்டு. இந்த மிகப்பெரும் அளவில் நிலத்தில் தேக்கி வைக்கப்பட்ட, வயல்களில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் நீராவியாக மாறி மிகப்பெரும் அழுத்தத்தோடு வளிமண்டலத்தில் சேர்ந்து அது அழுத்தம் அதிகரித்து அது ஆடி மாதம், அதாவது ஐப்பசி கார்த்திகையில் பெய்கிற மழை, மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி, வைகாசி சித்திரை வைகாசிலாம் கத்திரி வெயில், அவ்வளவு ஈரமும் பூமியில் இறங்கின ஈரம் பூரா மிகப்பெரும் அளவில் நீராவியாக மாறி, எப்படி இந்த ப்ரெஷர் குக்கரில் இருக்கிற ஆவி அழுத்தம் அதிகரித்து வெளியில் வருதோ அது மாதிரி சீறிக்கிட்டு, அது மாதிரி அழுத்தம் குறைச்சலான கடல் பகுதியை நோக்கி நிலப்பகுதியிலேருந்து போகிற காற்றுக்கு தான் சூரிய காற்றுன்னு பேர். அது சென்ற பிறகு இந்த இடத்துல அழுத்தம் குறைவாயிடும், கடல் பகுதியில் வந்து அழுத்தம் அதிகரிச்சிடும். ஏற்கனவே அங்கே கொஞ்சம் இயல்பான அழுத்தம் இருக்கும், அங்கே இப்போ இங்கிருந்து போகும்போது அங்கே அழுத்தம் அதிகரிச்சிடும். இங்கிருந்து அழுத்தம்லாம் அந்த பகுதியை நோக்கி போனதுனால இங்கே வெற்றிடும், அல்லது அழுத்தம் குறைவான